ശ്രീകണ്ടു തൂപ്പുൽ തിരുവേങ്കടമുടയാൻ പാറൊണ്ട ചൊന്ന പഴമൊഴിയുൾ പോറൊണ്ടു താനേ അമയാതോ തരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോമളവും വാഴ്വ്. വീരരാഘവം കുറും വീതരാഗമാശ്രയേ വീക്ഷണേ നയസ്യ മേ വീര്യമേ തിഷേ മുഷി. ഇത് ആചാര്യവന്ദനം. திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் என்கிற குருவை ஆசிரியிக்கிறேன். அவர் வீதராகர், அதாவது பற்றற்றவர். அவருடைய வீக்ஷணத்தினாலே, அதாவது கிருபா கடாட்சத்தினாலே அடியேனுக்கு ஷேமுஷி வீரியம் ஏதி, மூளை பலப்படும், வீரியத்தை அடையும், என் அறிவு சிறப்பதற்காக அந்த ஆச்சாரியனை அடியன் ஆசிரியிக்கிறேன். மிகச் சிறியதொரு விருத்தத்தில் அமைந்த ஸ்லோகம் இது. ஒவ்வொரு பாதமும் வி என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறது. இந்த பத்தியம் இந்த ஆச்சாரியரை இந்த காரணங்களாலே உகப்பிக்கும். இப்போது ஹயக்ரீப வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயா தயாதரங்கா நோச்சரா கடாக்ஷா ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகஹ மதேனும். சஜக்ரீவ கடாட்சங்கள் அவருடைய கருணை அலைகளை அனுசரித்து வரும் அவருடைய கடாட்சங்கள் அடியேனுக்கு நல்ல சரஸ்வதியை கொடுக்கட்டும். எப்படிப்பட்ட சரஸ்வதியை? ஸ்ரோதாக்களின் காதுகளிலே அமிர்த வருஷத்தை பொழிகிற, ஸ்ரோதாக்களுக்கும் பக்தாவுக்கும் சர்வ அபீஷ்டத்தையும் தருகிற காமதேனுவான சரஸ்வதியை அந்த கடாட்சங்கள் தரட்டும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு திருவே அருள் தரும் என்பது. அருள் தரும் என்பது பாசுரத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறது, திருவே என்பது பாசுரத்தின் முடிவில் இருக்கிறது. வாக்கியத்தை இவ்வாறு அன்வயிக்கிறார்கள். திருவே என்றவிடத்தில் ஏ என்பதற்கு என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தங்கள் சொல்கிறார்கள் உரைக்காரர்கள். ஆனால் அதில் ஒருவர் ஏ என்பது அர்த்தம் இல்லாத ஆசை சொல் என்கிறார். இன்னொரு உரைக்காரர் ஏ என்பதற்கு இன்னொருவரிடம் போக வேண்டிய தேவை இல்லாதபடி ஒருத்தியே அருள் தருகிறாள் என்ற அர்த்தத்தை சொல்கிறார். மேலும் பகவானையும் முந்திக் கொண்டு அவர் சார்பிலும் இவளே அருள் தருவாள் என்ற அர்த்தம். தவிரவும் காரியங்களின் பல படிகளுக்கு பல பேர் என்னாதபடி எல்லா படிகளிலும் இவள் ஒருத்தியே அருள் தருகிறாள். இதை பின்னால் விளக்குவோம். இன்னும் ஒரு நிர்வாகம், பகவானையும் விஞ்சி அருள் தருவதால் அவனையும் கோஷ்டியிலிருந்து விலக்கலாம் போலாக்கி இவள் ஒருத்தியே அருள் தருவாள் என்று வேறொரு நிர்வாகம். ஏ என்றதால் திரு மட்டுமே அருள் தருவார் என்கிறார் ஒரு வியாக்கியதா. இதற்கு ஆட்சேபங்கள் சமாதானங்கள் உண்டு, விவரமாக பின்னால் பார்க்க போகிறோம். ஆஹா, ஏ என்பதற்கு நிரர்த்தகம், நிரபேட்சம், நிச்சயம், நிரவதிகம் என்று பல அர்த்தங்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொன்றாக இன்றைக்கு புரிந்து கொள்வதற்கு பிரயத்னத்தை பண்ணுவோம். இத்தனை அர்த்தம் சொல்ல வேணுமா என்று கேட்டால், தேசிக சூக்திகளுக்கு மட்டும் அப்படி சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று எத்தனையோ பிற்கால கவிகளும் ரசிகர்களும் நிஷ்கரம் பண்ணி கூறியிருப்பதை வாரத்துக்கு ஒருவர் வீதமாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பத்தாவதான தேசிக பக்த கவி ரசிகர் ஒருவர் சுரபுரம் அன்னையாரியர் என்பவர். அவர் எழுதுவதை வெகு சுருக்கமாக பார்ப்போம். பாதி ஸ்லோகம் மட்டும். நிகம சிகா குரோ நியமிதான்யே கவன கலா வில கலராய நம என்கிறார் இவர். நிகம சிகா குரு இருக்கிறாரே, நிகமாந்த தேசிகர், அவருடைய கவன கலை இருக்கிறதே, கவிதை கலை, அந்த கலையினுடைய விலாசம் கலனம் அபியுதயம், அந்த கலையினுடைய சிறப்புக்கு அதன் மேன்மைக்கு நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். தேசிகனுக்கு நமஸ்காரம் பண்ணுவது இருக்கட்டும், அவருடைய கவிதை திறனுக்கே அதனால் வரும் மேன்மைக்கே ஒரு நமஸ்காரம். ஏன் என்றால் அதில் அப்படிப்பட்ட கவிதை திறன் இருக்கிறது. நியமிதே வேறு வார்த்தைகளை அங்கு போட முடியாது. ஒவ்வொரு பதத்திலும் அதன் ஸ்திதி நிஜமிதமாக இருக்கிறது, அது அங்கேதான் இருக்க வேண்டும். அந்த மாதிரி பதத்தை அமைத்தால் இந்த கவிதை திறன் விலாபமடையும், அபியுதயமடையும், நானார்த்தகமாகவும் ஆகும். அவ்வளவு அழகாக கவிதை இயற்றும் திறனுடையவர் தேசிகன் என்று பாராட்டுகிறார் இந்த சுரபுரம் அன்னையாரியர். இருப்பினும் மின் திருவே என்ற கடைசி சொல்லில் இருக்கும் ஏ என்பதற்கு அர்த்தம் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று ஒரு வியாக்கியானம் சொல்வது ஏன் என்றால், சற்று தமிழ் இலக்கணத்தை ஆராய வேண்டும். தமிழ் இலக்கணத்திலே சொல், பொருள், யாப்பு, அணி என்ற வகைகள் இருக்கின்றன. ஏ என்பது அசை சொல், அதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம் என்கிறார்கள். மின் திரு என்பதோடு நிறுத்திவிடலாம் அர்த்தத்திற்கு. அது எப்படி ஏ என்பதற்கு அர்த்தம் சொல்லாமல் விடலாம்? அர்த்தம் இல்லாமல் கவிஞர்கள் கையாளுவார்களா பதங்களை? வடமொழியிலே ஏவா என்றோ ச என்றோ பதம் வந்தால் அதற்கு அர்த்தம் விவக்ஷிதம் இல்லாமலே கையாளலாம் என்று நல்ல கவிஞர்களுக்கு சொல்வது கிடையாது. அதனாலே நமக்கு முதலிலே ஆக்ஷேபம் தோணக்கூடும். பொருள் இல்லாத சொல் என்றார். ஆனால் ஏ என்பது அசை நிறைப்பதற்காக மட்டும் வரக்கூடிய சொல் என தமிழ் இலக்கியத்திலே பல இடங்கள் காண்கிறோம். உதாரணமாக திருவாய் மொழியின் முதல் 10 பாசுரங்களிலே கடைசி வரிகளிலே கவனித்து பார்ப்போம். உயர்வர உயர்நலம் என்று ஆரம்பிக்கிறது பாசுரம். எப்படி முடிகிறது? தொழுதழன் மனநே என்று முடிகிறது. அந்த ஏ என்பதற்கு அர்த்தம் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அதற்கு விழிக்குறிப்பு என்று அர்த்தம். சம்போதனம், என்னுடைய மனசே என்று கூப்பிட்டு தொழுது எழு என்று சொல்கிறார். ஆனால் முதல் பாசுரத்தில் மட்டும்தான் இப்படி அர்த்தத்துடன் ஏ. இரண்டாவது பாசுரத்து முடிவிலே மிகுனர இளனே, மூன்றாவது முடிவிலே நணுகினம் நாமே, நாலாவதிலே ஆயினின்ற அவரே ஏ என்று முடிகிறது. அதற்கடுத்ததிலே அடைய நின்ற நரே, பிறகு நின்றவன் திடரே. அதற்கடுத்த பாசுரம் எப்படி முடிகிறது? இவையுண்ட சுரனே. அதற்கடுத்தது அழித்தமை சுழனே. அதற்கும் பிறகு ஒளிவிலன் பரந்தே. கடைசி பாசுரம் இவையுண்ட கரனே. அதற்கடுத்த பலஸ்ருதி பாசுரம் திருவாய் மொழியின் கடைசி பாசுரம் இவை பத்தும் வீடே. என்ன கவனிக்கிறோம்? ஒவ்வொரு பாசுரத்திலேயும் முடிவிலே ஏ என்று வருகிறது. இந்த பாசுரத்தில் எல்லாம் முதல் பாசுரம் தவிர மற்ற 10 முடிவில் வரும் ஏ என்ற சொல்லுக்கு உரையாசிரியர்கள் அர்த்தம் எழுதுவதே கிடையாது. இது தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஒரு குறிப்பு. முதல் திருவாய் மொழியில் மட்டும்தான் இப்படி என்று இல்லை. அடுத்தது வீடுமின் முற்றவும் என்று தொடங்குகிறது 2, அதுல எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமா? வீடுமின் முற்றவும் மற்ற வரிகளை எல்லாம் மனசுக்குள் சொல்லி பார்த்துக்கொண்டு கடைசி வரிகளை மட்டும் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் வாய் விட்டு சொல்லி கேட்போம். இப்போது அடுத்த திருவாய் மொழியிலும் இதே நிலைதான். வீடு மின்முத்தமும் வீடு செய்தும் உயர் வீடுடையாண்டு வீடு செய்மினே, மின்னின் நிலையில மந்தைராக்குகள் என்ன விடத்திரை உண்ணுமின் நீரே, உண்ணுவதும் நேர் நிறை இல்லே, இல்லது உள்ளது நல்லது ஒன்று எல்லையில் புல்கு பற்றே, முற்றில் அடங்கேயில் அடங்குக உள்ளே, உள்ளிலொடுங்கே கொடுங்கள் எல்லாம் விடும்பொழுதெண்ணே, திங்கள் சேரே பத்தே. எல்லா பாசுரங்களும் ஏ என்று முடிகின்றன. இந்த ஏகாரத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற வழக்கம் இல்லை. அசை நிறைக்கும் சொல் என்று விட்டு விடுவோம். அதுபோல இந்த மும்மணிக்கோவை பாசுரத்திலும் கடைசியில் திருவே என்றதில் உள்ள ஏ என்பதற்கு அர்த்தம் சொல்லாமல் விட்டுவிடலாம் என்று கருதுகிறார் ஓர் உரையாசிரியர், நவநீதம் சுவாமி. இதிலும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. தமிழ் இலக்கியம் பற்றிய ஒரு இலக்கண குறிப்பை நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் இன்னொரு உரையாசிரியர் ஏ என்பதற்கு நிறைய அர்த்தம் எழுதுகிறார். இதோ சேட்லூர் சுவாமியின் மணிப்பிரவாள வியாக்கியானத்திலிருந்து ஒரு மேற்கோள். அலமேஷா பரித்ராதும் ராகவாத்ராட்சசீகணம் என்கிறபடியே பெரிய பிராட்டியாரே சர்வானிஷ்டங்களையும் போக்கடித்து சர்வேஷ்டங்களையும் கொடுக்கும்படியான கிருபையை செய்யும் என்றபடி திருவே அருள் தரும் என்பதற்கு இந்த உரையாசிரியர் பெரிய பிராட்டியாரே கிருபையை செய்யும் என்று அர்த்தம் செய்கிறார். நமக்கு தீர்க்க வேண்டிய அனிஷ்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. வாஞ்சிதங்களான இஷ்டங்களும் ஏராளமாக இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் ஒருவர் வல்லவராக இருக்கக்கூடும். விக்னங்கள் நீங்க வேண்டுமா, விக்னேஸ்வரர் அருள் தருவார். ஆரோக்கியம் வேண்டுமா, சூரிய பகவான் அருள் தருவார். பாவங்கள் கரைய வேண்டுமா, கங்காதேவி அருளுவாள் என்று இந்த மாதிரிகளிலே பற்பல தேவதைகளினுடைய அருளை நாட வேண்டியிருக்குமோ என்று அரண்டு போயிருக்கிற நமக்கு கூறுகிறார், வேண்டாம், பலரிடம் சென்று அலைந்து திரிய வேண்டாம், திருவே அருள் தரும், இவள் ஒருத்தியே எல்லாவித அதிர்ஷ்ட நிவிருத்தியும் பண்ணி இஷ்ட சித்தியும் பண்ணி அருள் புரிவாள். பெரிய பிராட்டியாரே சர்வானிஷ்டங்களையும் போக்கடித்து சர்வேஷ்டங்களையும் கொடுக்கும்படியான கிருபையை செய்யும். இவளுக்கு அவ்வளவு ஆற்றலும் கிருபையும் உண்டு என்பதை காட்டுகிறது இந்த ஏகாரம். அலம் போதும் என்ற அர்த்தத்தில் ஏ. வால்மீகி ராமாயணத்திலே த்ரிஜடை கூறுகிறாள், அலமேஷா பரித்ராதும் ராகவாத்ராட்சசீகணம், இந்த சீதை ஒருத்தியே போதும் ராமனிடமிருந்து ராட்சசி கூட்டத்தை காப்பாற்றுவதற்கு. காப்பாற்ற வல்லவள் சீதை, அந்ய சககார நிரபேட்சமாக அருள் தர வல்லவளானபடியால் நமக்கு ஒரே சரண்யாக ஆகிறாள். ஒருத்தியின் அருளை நாடினால் போதும், திருவே அருள் தரும் என்று கருத்து. திருவே என்பதற்கு திரு ஒருத்தியே போதுமான அளவுக்கு அருள் தருவாள் என்றார். ஒற்றை சாளரம், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று ஒன்று சொல்கிறோம் இல்லையா. பதிவு செய்வதற்கு ஒரு கவுண்டர், பணம் கட்டுவதற்கு வேறொரு கவுண்டர், டிக்கெட் வாங்குவதற்கு இன்னொரிடம், சரக்கு பெற்றுக்கொள்ள வேறொரிடம் என்றில்லாமல் நமக்கு தேவையானதெல்லாம் ஒரே இடத்தில் நடந்தேறினால் அப்போது என்ன சொல்கிறோம், இந்த ஒன்றே எல்லாவற்றையும் பண்ணி கொடுக்கும் என்று சொல்கிறோம் இல்லையா. அதுபோல அர்த்தம் திருவே அருள் தரும் என்பதற்கு வேறு யாரையும் நாட தேவையில்லாதபடி பிராட்டியே அருள் தருவாள். கல்வியா, செல்வமா, வீரமா என்று பல முனை விகல்பங்களை பண்ணிக்கொண்டு கல்வி தேவதையான சரஸ்வதியா, செல்வ தேவதையான லக்ஷ்மியா, வீர தேவதையான துர்க்கையா என்று இவர்களுள்ளே ஒருத்தியை தன் தேவைக்கேற்ப தெரிந்தெடுத்து ஆசிரியிக்க தேவையில்லாதபடி எல்லாவற்றையும் இவள் ஒருத்தியே தருவாள் என்ற அர்த்தத்திலே திருவே அருள் தரும் என்று சொன்னதாக புரிந்து கொண்டோம். இதுவரை ஏ என்பதற்கு இரண்டு நிர்வாகங்கள் சொன்னோம். அசை நிறைவுக்காக வந்த பொருளில்லா சொல் என்று ஒன்று, வேறு எவரையும் நாட தேவையில்லாதபடி அவள் ஒருத்தியின் அருள் மட்டுமே நமக்கு போதும் என்பது இரண்டாவது. இப்போது மூன்றாவது தாத்பரியத்துக்கு போவோம். நாம் ஒரு காரியமாக வேண்டும் என்பதற்காக அரசனிடம் போகிறோம். அப்போது ராஜா வரை போகாமல் இடையிலே வந்த மந்திரியே அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டால் நாம் என்ன சொல்கிறோம்? மந்திரியே பண்ணி கொடுத்து விட்டார் என்கிறோம் இல்லையா? அதுபோல இங்கே தெய்வநாயகனிடமாக வேண்டிய காரியத்துக்காக புருஷக்காரம் நாடி திருமகளிடம் வந்தால் அவளே அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்து விட்டால் திருவே அருள் தரும் என்று சொல்லலாம் இல்லையா? இந்த அர்த்தத்தை விளக்குகிறது ஒரு வியாக்கியானவரி. அன்றிக்கே திருள் தர நின்ற தெய்வநாயக நின் திருவே அருள் தரும், நீ எனக்கு ஞானாதிகளை கொடுப்பதற்காக பாரித்து கொண்டு நிற்க அதற்கு முன்னமேயே அதற்கு அனுகுணமான கிருபையை பிராட்டியே பண்ணா நிற்கும் என்றாகவுமா? இது திருவே என்றெடுத்து ஏகாரத்த அர்த்தம். மேலதிகாரியிடம் சிபாரிசு பண்ணுவதற்காக எவரிடம் போனோமோ அவரே காரியத்தை முடித்து கொடுத்து விடுகிறாரே இந்த ராஜ்யத்திலே. தெய்வநாயகா, நீ எனக்கு ஞானம் பக்தி முதலியவற்றை கொடுப்பதற்காக பாரித்து கொண்டு நிற்கும் பொழுது நீயே தானோன்முகனாக அருளாளனாக இருக்கும் போது உன்னோடு போட்டி போட்டுக்கொண்டு அதற்கு முன்னமேயே அதற்கு அனுகுணமான கிருபையை அருளை திராட்டி பண்ணிவிடுகிறாள் என்று அர்த்தம். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்கிறது ஒரு தமிழ் பழமொழி. அதுபோல இருக்கிறது, தெய்வநாயகன் அருள்வதற்கு முன்னரே அவனுடைய திருவே அருள் தந்துவிடும். தெருள் தர நின்ற தெய்வநாயகன் அருள் தருவதற்கும் உன்முகனாயிருக்கும் போது அவனுடைய சார்பிலே அவனுடைய திருவே நமக்கு அருள் தந்துவிடும் என்று கருத்து. இதுவரை ஏ என்கிற ஏவகாரத்துக்கு மூன்று கருத்துகளை பார்த்தோம். இப்போது நாலாவது, நாம் பணம் பெறுவதற்காக ஒரு வங்கிக்கு போகிறோம், பேங்க். அங்கே படிவத்தை நிரப்புவதற்கு கூட ஃபாரம் ஃபில்அப் பண்ணுவதற்கு கூட நமக்கு தெரியாத நிலையிலே ஒரு சிப்பந்தியை அணுகுகிறோம். அவர் உபகாரி, இலவசமாக அன்புடன் நமக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தருவதோடு நிற்காமல் தேவையான தொகையையே முதலில் கொடுத்துவிட்டு மிச்சமுள்ள ஃபார்மாலிட்டிகளை எல்லாம் நம் சார்பில் அவரே பண்ணிக் கொள்வதாக சொல்லிவிட்டால் நாம் என்ன சொல்கிறோம்? படிவம் நிரப்பியவரே பணமும் கொடுத்து விட்டார் என்கிறோம். அதுபோலவாம் இங்கு இப்பொழுது வியாக்கியான சுத்தி, திருவே அருள் தரும் என்பதற்கு அடியிலே தொடங்கி சைபன்யசன்யதாயினியாய் பிறகு புருஷகார பூதையாய் அஸ்துதே என்கிற அனுக்கிரக விசேஷத்தினாலே உபாய பூர்த்தியை உண்டாக்கும் என்று தாத்பரியம். இது வியாக்கியான சுத்தி. நமக்கு சைத அறிவுடைமை என்கிற முளைப்பாலை எவள் அளித்தாளோ, தாய்ப்பால் கொடுத்த தாயார், நம் சார்பிலே பகவானிடம் எவள் பரிந்துரை பண்ணுகிறாளோ, சிபார்ஷ் பண்ணுகிற தாயார், அவளே அந்த திருவே நமக்கு உபாய பூர்த்தியையும் பண்ணி அருள்கிறாள். காரிய சித்தி முடியும் வரை தானே தன் பொறுப்பாய் நின்று கவனித்துக் கொள்ளுகிறாள் என்று தாத்பரியமாம் திருவே அருள் தரும் என்பதற்கு. ஒரு ஏணியில் ஏறி உயர போக வேண்டுமானால் அந்த ஏணியருடைய முதல் படி தொடங்கி கடைசி படி வரை இவள் ஒருத்தியே துணையாக நின்று உயர ஏற்றிவிடுகிறாள் என்பதால் திருவே அருள் தரும் என்றார். இதுவரை திருவே என்பதற்கு நாலு தாத்பரியங்களை வியாக்கியானங்களிலே கூறியுள்ளபடி புரிந்து கொண்டோம். இனி ஐந்தாவது வியாக்கியான சூக்தி. இப்படி இவள் செய்யும் கிருபா பிரவாகங்கள் உம்மாலும் செய்யக்கூடியவைகள் இதன் அர்த்தம், தெய்வநாயகா உன்னையும் உன் திருவையும் ஒப்பிட்டு பார்த்தால் நீ தரும் அருளையும் நின் திரு தரும் அருளையும் ஒப்பிட்டு பார்த்தால் நின் திருவே அருள் தரும் என்னலாகிறது. அவள் தரும் அளவுக்கு அருளை உன்னாலும் தர முடியாது. திருவே என்கிறையே தெய்வநாயகனையே வியாவர்த்தித்து பிராட்டியை உயர்த்தி காண்பிக்கிற சொல் என்பது ஐந்தாவது கருத்து. இந்த ஐந்தாவது கருத்துக்கு அதிகப்படி விளக்கமும் தருகிறார் இந்த வியாக்கியாதா தேட்லூர் சுவாமி. அதுவுமன்றிக்கே சாபராதரான நமக்கு பிதிருத்வ பிரயுக்தமான ஊஷ்மளத்வ தண்டரத்வாதிகளை உடைய உம்மை போலன்றியே மாதிருத்வ பிரயுக்த நிரவதிக வாத்சல்யாதிகளை உடையவளான பிராட்டியே கிருபை செய்பவள் என்றாகவுமா. இதனுடைய அர்த்தம், நாம் குற்றவாளிகள், சாபராதர் என்றால் குற்றவாளி, தெய்வநாயகன் நமக்கு தந்தை போன்றவர், பிதிருத்வம் அவருக்கு இருக்கிறது. தந்தை என்றாலே கோபமும் இருக்கும் தண்டித்தலும் இருக்கும். பிதிருத்வ பிரயுக்தமான ஊஷ்மரத்வ தண்டதரத்வாதிகளை உடைய, எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான், நம் பிழைகள் காரணமாக நம்மை முனித்து நமக்கு தண்டனை வழங்க முற்படுகிறான் தெய்வநாயகன். பிராட்டி அவனை போலல்ல. உம்மை போலன்றியே கிருபை செய்பவள், பிராட்டியோ அன்னை போல இருக்கிறாள், வாத்சல்யம் மேலிடுகிறது, மாதிருத்வ பிரயுக்த நிரவதிக வாத்சல்யாதிகளை உடையவளான பிராட்டி, எல்லை மீறிய அன்பு முதலிய குணங்களை உடையவளான அவளே கிருபை செய்பவள், அவள் பரிந்துரையால் தெய்வநாயகனே நீ கிருபை செய்தாலும் அவளே கிருபை செய்பவள் என்பது யுக்தம். அவளுடைய கிருபை என்றோ உன் கிருபைக்கு ஏதுவாகியது, நீ கிருபை பண்ணவில்லை என்னவில்லை, ஆனால் உன் கிருபைக்கும் காரணமாகும் திருவே அருள் தரும் என்கிறேன். உன் கருணையை எனக்கு பெற்று தந்த கருணையல்லவோ கருணை, அதை தருபவள் நின் திருவே. ஆகையால் உன்னோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் நின் திருவே அருள் தரும் என்று என் கருத்து. இந்த கடைசி கருத்து சற்று விவாதத்துக்குரியது. திருவே அருள் தரும் என்பதற்கு தெய்வநாயகன் கூட வேண்டாம், திரு ஒருத்தியே போரும் அருள் தருவதற்கு என்று பெருமாளை வியாவர்த்திக்கலாமா என்று ஆட்சேபம் உண்டு. சம்பிரதாயத்தில் எப்படி சொல்லவில்லையே, நின் திருவருளும் பங்கஜத்தாள் திருவருளும் கொண்டோ என்றுதானே ஆய்வார் சொல்கிறார். திவ்ய தம்பதிகள் இருவருடைய இருவருளும் நமக்கு தேவையாயிருக்க திருவே அருள் தரும் தெய்வநாயகனை காட்டிலும் என்று சொல்லலாமோ என்றால், அதனுடைய தாத்பரியத்தை ஆசாரியர்கள் நன்றாக புரிய வைக்கிறார்கள். இப்படி இவ்வளவு பாவியான எனக்கு திருமாலின் அருள் தேவையானாலும் அது நேரடியாக கிடைக்காது, அதையும் திருவே பெற்றுத்தர வேண்டும். அவன் அருளை தருவிக்கும் அருள் அவளுடையது. அதாவது பகவானின் அருளை பெறுவதற்கான அருளை தரும் திருமகள். இதை கவிகள் வேடிக்கையாக சொல்லும் பொழுது தன்னுடைய அருளையும் திருதான் தருவாள், பகவானுடைய அருளையும் திருதான் தருவாள் என்கிறார்கள். அது எப்படி இன்னொருத்தருடைய அருளை இன்னொருத்தர் தர முடியும் என்றால், பையேவாயததே கிருபா ரகுபதே. ஆரம்பித்த ஸ்லோகத்திலே ராமனுடைய கருணையை பெற்றுத் தருபவளே சீதைதான் என்று விளக்கம் இருக்கிறது. நின் திருவே அருள் தரும் என்பதற்கு விசித்திரமாக இப்படி கூட அர்த்தம் சொல்லலாம் போல இருக்கிறது. தெய்வநாயகா உன் திருவே உன் அருளை எங்களுக்கு தருகிறாள். இந்த அர்த்தத்தை ஏற்காதவர்கள் பகவானின் அருளை தாயார் எப்படி தர முடியும் என்று மறுக்கக்கூடும். அதற்கு பதில்தான் இந்த வாக்கியத்திலே இருக்கிறது, பையேவாயததே கிருபா ரகுபதே என்று. ராமனின் அருள் சீதைக்கு அதீனமாக இருக்கிறதா? இதை வெங்கடாசரி மகாகவி எப்படி விளக்குகிறார் என்றால், மூன்று விற்பாந்தங்களை கவனிக்க சொல்கிறார். சூர்பனகா வதம், காகாசுர ரக்ஷணம், வாலி வதம் என்று. சீதை அருகில் இல்லாத போது ராமனுக்கு தயை குறைவு, சீதை அருகில் இருக்கும் போது ராமனுக்கு தயை அதிகம் என்பதை இந்த மூன்று நிகழ்ச்சிகளுமாக சேர்ந்து நமக்கு தெரிவிக்கின்றன. அப்படியானால் பகவானின் அருளை தருவது தாயார்தான் என்று தெரியவில்லையா? நின் அருளெனும் சீர் ஓர் அறிவையானதன என்று சொன்னபடி அவளே பகவானின் அருள் வடிவம் என்று ஆகிவிட்ட பிறகு தன் அருள் மூலம் பகவானின் அருளை அவள் தருகிறாள் என்பதிலே என்ன வியப்பிருக்கிறது? இதுவரை திருவே என்ற பதத்தில் உள்ள ஏ என்ற ஒற்றை எழுத்து பதத்துக்கு ஐந்து தாத்பரியங்களை புரிந்து கொண்டோம். அவற்றுள் சிலவற்றை மறுபடி அகை போட்டு பார்ப்போம். ஒன்று, வேற்றத்தின் அருள் தேவையற்றபடி திருவே அருள் தரும். இரண்டு, உன் சார்பில் உனக்கு முன் திருவே அருள் தரும். மூன்று, உம்மையும் விஞ்சி நின்று திருவே அருள் தரும். நாலு, அருளும் தண்டனையும் சேர்ந்து தரும் உம்மை போலன்றி திருவே அருள் தரும். ஐந்து, நின்மருளுக்கும் காரணமாகும்படி உன்மருளையும் தன்னருளையும் சேர்த்து திருவே அருள் தரும். இத்தனை கருத்துகளும் அடங்கி இருக்கின்றன ஏ என்ற ஒரே பதத்தில். இவ்வளவு கருத்துகள் இருக்கும் பொழுது எதற்காக ஒருவர் ஏ என்பதை அர்த்தம் இல்லாத அசை நிறை சொல் என்று சொல்கிறார்? அது தவிர அர்த்தமே இல்லாமல் ச வை தூ கி என்று பாத பூரண அர்த்தமாக பதங்களை போட்டால் அவரை நல்ல கவி என்று நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோமே. சம்ஸ்கிருதத்திலே இல்லாதபடி தமிழிலே மட்டும் அனாவசியமாக ஏ என்று போட்டு முடிக்கலாமோ என்றெல்லாம் நமக்கு கேட்க தோணுகிறது. ஏ என்பதற்கு அகராதியிலே அர்த்தங்கள் என்ன என்று பார்க்க தோணுகிறது. அதிலே பார்த்தால் எத்தனையோ அர்த்தங்கள் போட்டிருக்கிறார்கள். நாம் இதுவரை சொன்ன அர்த்தங்கள் கூட இருக்கின்றன. இசை நிறை ரசை என்பது நாம் முதலில் கூறிய அர்த்தத்தை அவர்கள் விளக்குகிற பிரகாரம் ஈரசை என்றால் இரு என்றால் முடிவு, ஆத முடிவிலே பெரும் இசை நிறைவுக்காக வந்தது என்று அந்த அர்த்தமும் போட்டிருக்கிறார்கள். போதும் என்கிற அர்த்தத்தையும் போட்டிருக்கிறார்கள். பிரிவின் குறிப்பு என்று சொல்லி அதுக்கு ஒரு உதாரணமும் கொடுத்திருக்கிறார்கள் அகராதிகளே. இவற்றுள் ஒன்றே பார்ப்போம் என்றால் அந்த ஒன்றே போதும் என்று அர்த்தம். இது நாம் கூறிய இரண்டாம் அர்த்தம். நாம் கூறிய மூன்றாவது அர்த்தத்தை தேற்ற குறிப்பு என்கிறார்கள் தமிழிலே. நானேதான் வந்திருக்கேன் என்றால் வேறு எவரும் இல்லை என்ற கருத்து கிடைக்கிறது. அந்த மாதிரி அர்த்தம் இங்கே திருவே அருள் தரும் என்னும் போது. இது தவிர நாம் சொல்லாத சில அர்த்தங்களும் ஏ என்பதற்கு இருக்கின்றன. வெளிக்குறிப்பு என்று ஒன்று, ராமனே கிருஷ்ணனே ஏ ராமா என்று கூப்பிடும் போதெல்லாம் ஒரு ஏ வருகிறது. அந்த அர்த்தம் இந்த அர்த்தத்தை நாம் திருவே என்னவிடத்தில் சொல்லப்போவதில்லை. வினா குறிப்பு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, கேள்வி கேட்பதற்கு ஏ வரும் என்று. இத்தியாதியாக எத்தனையோ பல பொருட்கள் இருக்கின்றனவால் நமக்கு தேவையில்லை போது. ஆனால் அகராதி பார்த்ததன் பலன் என்ன? நாம் எந்தெந்த அர்த்தங்கள் சொன்னோமோ திருவே அருள் தரும் என்பதற்கு அந்த அர்த்தங்கள் எல்லாம் ஏ என்பதற்கு அகராதிக்காரர்களாலேயும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகையாலே இவை சமீசீனமான அர்த்தங்கள், வியாக்கியானங்களில் சொன்னவை புஷ்கலமான அர்த்தங்கள். அடுத்தபடியாக அருள் தரும் என்பதனுடைய தாத்பரியங்களை அனுபவிப்போம். அருள் தரும் என்றால் எப்படி எப்படி அருள் தரும் என்பதை விளக்கியிருக்கிறார்கள் வியாக்கியானங்களிலே. அருள் தரும், அருளை ஆலம்பமாக தரும், ஆலம்பம் என்றால் சார்வு பற்றுக்கோடு. ஆலம்பந்தே விமல மனசோ விஷ்ணு காந்தே தயாந்தே என்று சீர்த்துதியிலே விஷ்ணு காந்தா இருக்கிறாளே திருமகள், அவளுடைய தயா என்பது ஆலம்பமாகிறது. அவள் தன் தயையை ஆலம்பமாக ஆலம்பத்துக்காக தருகிறாள். விமல மனசக தெளிந்த எண்ணம் கொண்டவர்கள் விஷ்ணுகாந்தையினுடைய அருளை பற்றி கொள்ளுகிறார்கள், அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அது இல்லாவிட்டால் தத்தளித்து போவார்கள். இதை விளக்க இன்னொரு ஸ்லோகம், கம்சாராதி பிரேயசி சம்சாராப்தௌ ப்ரஹ்மண்ணநாதோஹம் அம்பதவசத்வகம்பாம் அனுகம்பாம் நாவமவலம்பே. சம்சாரம் சமுத்திரம் போல, இதில் கரையேற தெரியாமல் சுழன்று கொண்டிருக்கிறேன் நான். நாதியற்று கிடக்கிறேன், அநாதக அகம். அப்போது அந்த பக்கமாக ஒரு கப்பல் வந்தால் அதை போய் பிடித்துக் கொள்வேன் அல்லவா? அப்படிப்பட்ட கப்பலாக எனக்கு கிடைத்திருக்கிறது தாயாரே உன் கருணை என்பது. கரை தெரியார் கடல் நடுவில் கைதூக்கி கதறுங்கால் கமலையே உன் கருணை கப்பலென கண்ணில் படும். அலைபொங்கும் அர்ணவத்தில் அமிழ்ந்தலையும் அநாதைக்கு அம்புதையின் அருள் ஓடம் அவலம்பம் ஆகிவிடும். இதோ இன்னொரு ஸ்லோகம். லக்ஷ்மியினுடைய அருள் நமக்கு தெப்பம் போல என்று இதே கருத்தை விளக்குவதற்கு நாவம் என்று போன ஸ்லோகத்திலே, பிளவம் என்று அடுத்த ஸ்லோகத்திலே. குருநா பிளவேன கருணாத்மனாவின ஹரிணாம் சகோதரி குணாம்புதேசவ ஜனநிரோக மரணாதி வேதனா வருணாலயஸ்ய சரணாய காசதி. பிறவி கடல், கவலை கடல், துயர கடல், இதை ஜன ஆதி ரோக மரணாதி வேதனா வருணாலயம் என்கிறார். இது நாங்கள் வீழ்ந்துள்ள கடல். நீயோ குணாம்புதே குணக்கடல். லக்ஷ்மியே, உன் கருணை என்கிற பெரிய தெப்பத்தை நீ எங்களுக்கு அனுப்பாவிட்டால் நாங்கள் கடலை கடக்கவே முடியாதே. குருணா கருணா ஹரிணா ரிகுணா ஜனனா மரணா வருணா சரணா என்று எட்டு பதங்களும் சம தூரத்தில் வந்து சொல் அழகை ஏற்படுத்துகிற ஸ்லோகம் மறுபடியும் ஒரு விதரை வாசிக்க வேண்டும் போல இருக்கிறது. குருணா பிளவேன கருணாத்மனாவினா ஹரிணாங்க சோதரி குணாம்புதேசவ ஜனநாதிரோக மரணாதிவேதனா வருணாலயஸ்ய தரணாய காததி. கருத்து ஏற்கனவே கூறியதுதான், தாயார் தன் கருணையை கப்பலாக ஆலம்பமாக தருகிறாள் என்று. அடுத்த அர்த்தம் அருள் தரும். அருளை கடாட்சத்தின் மூலம் வெளிப்படுத்தி தரும். இதை விளக்குகிறது ஸ்ரீஸ்துதியில் இன்னொரு ஸ்லோகம். தானுப்ராச பிரகதிதயைஹி சாந்திரவாத்சல்யதிக்தைஹி. மீண்டும் மீண்டும் தயை வெளிப்படுமாம் அவளுடைய பார்வைகளிலே. பார்வையே கருணா கட்டாட்சம் என்று சொல்கிறோம் அல்லவா, தயை உள்ள பார்வை. தயா தரங்கானுசரா கடாட்சா என்று தெய்வத்தின் கடாட்சத்தை தயா தரங்கத்தின் அனுசர கடாட்சமாக சொல்வது வழக்கம்தானே. அருள் தரும் எப்படி தரும் என்றால் கடாட்சம் மூலம் தரும். அருள் என்பது ஒரு திரவியம் கிடையாது, அதை தரும் என்றால் கையால் எடுத்து தரும் என்று கிடையாது. இருந்தாலும் தரும் என்றாலே தருபவளிடமிருந்து வாங்கிக் கொள்பவனுக்கு அது பிரயாணம் பண்ணியாக வேண்டும் என்று யாராவது மந்தமதி நினைத்தால் அவனையும் ஒப்புக்கொள்ள வைக்கும்படியாக சொல்கிறார். அந்த கடாட்சம் இருக்கிறதே விழிப்பார்வை, அது அவளுடைய கண்ணிலே ஆரம்பித்து அந்த கடாட்ச பாத்திரமான நம்மிடம் வரை ஒரு ஒளி கதிராக வருகிறதல்லவா, அதன் மூலமாக தான் பிரயாணம் பண்ணுகிறதாம் அவளுடைய அருள். விழி மூலமாக அருளை அவள் நமக்கு தருகிறாள் என்று. அருள் தரும் அருளை பலபடியாகவும் முழுமையாகவும் தரும். இதை விளக்குகிறது வியாக்கியான சுத்தி. இப்படி இப்படி ஆசிரிதர் அஜ்ஞானாந்தகாரத்தை போக்கி உபாயோபயுக்த சம்யஜ்ஞான பிராபகாத்யபகாய பிராபகாந்தர அனன்வய அனுவிருத்தியனுகுண மனசமாத்மோத்பாதிகையாய் ஸ்வதபிமதானுரூபஸ்வரூபரூபவிபவைஸ்வரியசீலாத்யதபதிகாதிசயாசஞ்சேய கல்யாண குணகணையாய் சர்வாவஸ்தையிலும் சக தர்மகாரிணியாய் மாதிருத்வப்ரயுக்த நிருபாதிக அனவதிக வாத்சல்யபரிதயான பெரிய விராட்டி ஆச்சாரிய கடாட்சத்தானே தத்வாத்யவகாயம் பெற்ற சேதனன் அஸ்துமே என்றால் அஸ்துதே என்று அருளி செய்தி உபாய நிஷ்பத்தி செய்து வைத்து மாயை கடத்தி தேச விசேஷத்திலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித அசேஷ சேஷவருத்தியையும் பெற்று வலுவிலாது வாழலாம்படி கிருபை செய்தருள்கிறவள் என்றபடி. அருள் தரும் என்பதற்கு வியாக்கியானம் இது. இவள் ஆசிரியதற்கு எப்படியெல்லாம் அருள் தருகிறாள் தெரியுமா? முதலிலே அஜ்ஞானத்தை போக்கி அறியாவை என்றும் இருட்டை நீக்குகிறாள். மும்மணி கோவையிலே இதற்கு முன் இதே பாசுரத்திலே இதற்கு முன் சொன்ன அர்த்தம்தான். இருள் செகவெனக்கோரின் ஒளி விளக்காய் என்ற வரியிலே ஏற்கனவே கூறினபடி அஜ்ஞானம் என்னும் அந்தகாரத்தை நீக்கி அருள் தரும். இது அருள் தருவதன் முதல் பிரகாரம். அதற்கு பிறகு உபாயோபயுக்த சம்யஜ்ஞான வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து என்ற வரியின் பல அர்த்தங்களில் ஒன்றன்படி நமக்கு தேவையான சதர்த்தங்களை ஆச்சாரிய ரூபேண நின்று உபதேசித்து நமக்கு நல்ல அறிவை கொடுத்தருளும் என்பது. இதை உபாயோபயுக்த சம்யஜ்ஞான உத்பாதிகையா என்கிறார். அதற்கு மேலே பிராபகாத்யபகாய என்று ஒன்றும், இதுவும் மும்மணிக்கோவை பாசுரத்திலே அணிஜமராக தலங்களாயிலங்கி என்ற வரியினுடைய பல கருத்துகளிலே ஒன்றின்படி நமக்கு இன்னார்தான் பரம்பொருள் என்று தானே லட்சணமாக நின்று காட்டி என்று அர்த்தம். இதுவும் அவள் அருள் தருவதிலே ஒரு பிரகாரம், பிராபகாத்தியம் ஏற்படுத்தி அருள் தரும். அதன் பிறகு பிராபகாந்தர அனன்வய அருள் தருவதிலே இன்னொரு பிரகாரம், சமர் என்ற பதத்தின் தாத்பரியங்களிலே ஒன்று இது, நமக்கு தேவதாந்தர சம்பந்தம் ஏற்படாமல் பண்ணி நல்ல எண்ணங்களும் செயல்களும் அனுவர்த்திக்கும்படியாக மன உறுதியை கொடுத்தருளும், அனுகுண மனசமாக உற்பாதிக்கஜாய் என்பது வரையில் இப்பொழுது அர்த்தம் சொல்றோம். அதற்கடுத்து நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் என்ற வரியில் கூறியபடி தெய்வநாதனுக்கு ஏற்ப அன்புடன் இருந்து அருள் தரும். அதற்கடுத்து நின்னோடு அவதரித்தருளி என்ற வரியில் கூறியபடி எல்லா நிலைகளிலும் அவருக்கு சகதர்மச்சாரிணியாக இருந்து அவதார தசைகளிலே கூட அருள் தரும். அதற்கடுத்து தன்னடி சேர்ந்த தமருனை அணுக என்ற வரியில் கூறியபடி மாத்திரு வாத்சல்யத்துடனே ஹிதங்களை பண்ணி அருள் தரும். மேலும் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து என்றதன் இன்னொரு அர்த்தப்படி அஸ்துதே என்று திருமுக பாசுரமிட்டு அருள் தரும். பிறகு உனை அணுக என்று சொன்னபடி உபாயத்தை சித்திக்க வைப்பது, மாயையை கடத்துவது, மோட்ச சாம்ராஜ்யத்தை தருவது முதலிய அநேக விதங்களிலும் அருள் தரும். அதற்கும் மேலே மோட்சத்திலே கூட நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே என்ற வரியின் பல அர்த்தங்களில் ஒன்றின்படி நம் கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு அருள் தரும். இவ்வாறாக திரு அருள் தருவது எவ்வப்படியாக என்ற கேள்விக்கு விடை இதே பாசுரத்தில் முன் வரிகளில் இருப்பதாக காட்டுகிறார் இந்த வியாக்ஷதா கோட்டிகண்டிகாதானம் தாசதேசிகன் என்கிற உரையாசிரியர். இதுவரை அருளை எப்படி எப்படியெல்லாம் அவள் தருவாள் என்று வினவிக்கொண்டு பல பதில்களை பார்த்தோம். அருளை அவலம்பமாக தரும், அருளை விழி மூலமாக தரும், அருளை இப்பாசுரத்தின் முன்வரிகளில் கூறிய ரீதிகளிலெல்லாம் தரும் என்று மூன்று பதில்களை கேட்டோம் இதுவரையில். அருள் தரும் யாருக்கு, இது அடுத்த கேள்வி. இதற்கும் மூன்று பதில்கள், அபராதிக்கும் அருள் தரும் குற்றவாளிக்கு, நீச்சர்க்கும் அருள் தரும் தாழ்ந்தவர்களுக்கு, அடைந்தவர்கள் அனைவருக்கும் அருள் தரும் ஆசிரிதருக்கு என்பதாக பதில். அவள் அடி சேர்த்தும் அருள் தரும். காளிதாசனுடைய ரகுவம்சத்திலிருந்து ஒரு பாதி ஸ்லோகம், பமீஷ பாதாபிமுகம் நிதாய ஸ்வயம் கராக்ஷாமுபகிருண்ணதி சா. காகாசுரன் கதையைத்தான் சொல்கிறார் காளிதாசர். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு அம்சத்தை சேர்த்து சொல்கிறார். காகாசுரன் வைதேகியனுடைய மார்பகத்தை கீறி அபசாரப்பட்டான் என்பது, அதனால் வெகுண்டு எழுந்த ராமன் ஒரு புல்லிலே ஒரு திருணத்திலே பிரம்மாஸ்திரத்தை தொடுத்து விட்டான் என்பது, உலகெல்லாம் சுற்றியும் விடுபட முடியாமல் ராமனிடமே அந்த காக்கா கடைசியிலே சுருண்டு விழுந்தது என்பது, ராமன் அந்த காக்காவினுடைய கண்ணை மட்டும் பறித்துக் கொண்டு உயிர் பிழைக்க விட்டுவிட்டார் என்பது, இதெல்லாம் வால்மீகியே விவரித்திருக்கிற கதைதான். ஆனால் அந்த காக்கா ராமன் அருகிலே துவண்டு விழித்த போது அப்போது சீதை என்ன பண்ணினாள்? வால்மீகி இது பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. காளிதாசன் வர்ணிக்கிறார், தாறுமாறாக விழுந்து கிடந்த காக்கையை தன் இரு கைகளாலும் எடுத்து எடுத்து என்ன பண்ணினால், ராமனின் திருவடியை நோக்கி படுக்க வைத்தாளாம் சீதை. சமீஷ பாதாபிமுகம் விதாய. காளிதாசன் இந்த மாதிரி கதை சொல்கிறானே, இதற்கு ஆதாரம் என்ன என்றால், பாத்ம புராணத்திலே கதை இவ்வாறு இருக்கிறது. சீதை காகத்துக்கு அருள் பண்ணினாள், பாத யோஜனம் பண்ணினாள், அவனுடைய காலை சேர்த்து வைத்து ராமனுடைய திருவடியிலே அது விழுந்திருப்பது போல பண்ணினாள். சீதை அருள் தருகிற விதத்தை பார்த்தால், அப்பப்பா தன்னிடம் ஈரக்குற்றம் புரிந்த காக்கையை கூட தன் கைகளாலே தொட்டு ராமனின் திருவடி பக்கமாக திருப்பி விட்டாளாமே அவள். சீதை அப்படி பண்ணும்பொழுது ராமனாரை கொல்ல முடியுமோ? சீதையே அருள் தந்து விட்டாளே, எந்த சீதையிடம் அபதாரத்ததற்காக இப்போது தண்டனை காத்து கொண்டிருக்கிறதோ அந்த சீதையே அருள் தருகிறாளே காகத்துக்கு. திருவே அருள் தரும். நம் நிலையும் காகத்தின் நிலையும் ஒன்றுதான். ஒரு விதத்திலே ஆஹிஸ்ரீ என்று லக்ஷ்மியாகவே கூறப்பட்ட வேதத்திடம் நாம் அபச்சாரப்படுகிறோம். வேத ஆஜைகளை மீறி லக்ஷ்மியை சீண்டி சீண்டி ஹிம்சிக்கிறோம் நாம். அந்த திருவே அருள் தரும் நமக்கும். எந்த திருவிடம் வேத விதி மீறல்கள் மூலம் நாம் கொடிய அபச்சாரங்களை பட்டோமோ, மனிஷி வைதிகாச்சாரம் மனசாபி நலங்கஜேசி என்று சொன்ன எந்த லக்ஷ்மியிடம் அவளுடைய கட்டளையை மீறி நாம் அபச்சாரப்பட்டோமோ, அந்த திருவே அருள் தரும் நமக்கு. பாத்ம புராணமும் காளிதாச கவியும் வர்ணித்த நிகழ்ச்சியின் அடிப்படையிலே லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே ஒரு ஸ்லோகம் இதோ. அவிரத விவிதாபரணி அபிமயி தேவி தயாஹம் கரிஷ்யசீதி ஜனனி மம பஜ புரஸ்ய தைர்யம் ஜனயதி வாய சதான பாபதானம். நான் பயந்தான் கொள்ளி, எனக்கு கூட தைரியம் வருகிறது உன்னுடைய கதைகளை கேட்டால். காக்காசுர விருத்தாந்தம் எனக்கு தைரியத்தை ஏற்படுத்துகிறது. தைரியம் ஜனயதி வாய சதான பாபதானம். அந்த காகத்தையே நீ காப்பாற்றினாயே, அப்பாடா என்னையும் நீ காப்பாற்றுவாய். அந்த காகம் போலவே நானும் தீவிரமாக குற்றங்கள் புரிபவன் ஆனாலும் என்னிடமும் நீ தயை காட்டுவாய் என்பது புரிந்ததால் நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது. பல பலவாய் பாவங்கள் பண்ணுகிற போதினிலும் பத்மையின் பார்வையில் பட்டதனால் பாயும் அருள். அவள் அனைவருக்கும் அருள் புரிவாள். அந்தரங்கொண்டடி பணிவார் எல்லாருக்கும் அருள் புரியும். எல்லாருக்கும் என்பதை பராசர பட்டர் இவ்வாறு விளக்குகிறார். இடம் போதாதோ என்ற பிரச்சனையே கிடையாது அவைகளுக்கு. இவளுடைய கருணைக்கு இலக்கானவர்கள் விஷயத்திலே இடப்பற்றாக்குறையே கிடையாது. புஷ்பக விமானத்தில் எப்படியா பேருக்கு வேண்டுமானாலும் இடம் போதுமோ, அதுபோல தாயாரினுடைய கிருபை எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் இடமளித்து பாத்திரமாக்கிக் கொள்ளும். ஸ்ரீவைகுண்டத்திலே இட நெருக்கடியே ஏற்படாது என்று சொல்ல வந்த பராசர பட்டர், இத்தனை பேருக்கு மேல் இங்கே இடம் கிடைக்காது என்ற நிலையே ஏற்படாது. உச்ச வரம்பு எதுவும் தேவையில்லை. ஜனதா எல்லையே இல்லாத பொதுமக்கள் விஷ்ரமிப்பதற்கு ஏற்ற இடம் உண்டு ஸ்ரீவைகுண்டத்திலே. எது போல ஸ்ரீதேவியே, உன்னுடைய கிருபையில் ஓய்வெடுக்க எத்தனை பேருக்கு இடம் என்பதில் எப்படி உச்சவரம்பே கிடையாதோ, அதுபோல இந்த திருஷ்டாந்த அலங்காரம் பட்டருடைய கவிதை திறனை நமக்கு காட்டுகிறது. திருவே அருள் தரும், தான் வருந்தியாவது பிறருக்கு அருள் தரும், தான் அவதாரம் பண்ணி பிறருக்கு அருள் தரும். ஸ்ரீகுலரத்ன கோஷத்திலே மே துர்நித்யசிதிலோகே விமர்சம் பகு திஷ்டம் கிரவசுமாலதீவ்ருதுபதம் விஷ்லிஷ்ய வாசோவனே ஜாதோத்திக் கருணாம் ஜிகத்துயுவையோ ஸ்வாதந்திரியமத்யங்குஷம். எங்களை காப்பாற்றுவதற்காக கணவனுடன் நீயும் அவதரித்தாய். ஜனனி நஸ்ராதும் துவமத்ராக பிறந்தாய். அவதாரம் பண்ணுவது, அல்லல் படுவது, கல்லிலும் முள்ளிலும் நடப்பது, கணவனை பிரிந்து கஷ்டப்படுவது எல்லாமே கருணையின் காரணமாகத்தானே. லோகத்தில என்ன பார்க்கிறோம், கருணை உள்ளவர்கள் பிறருக்காக கஷ்டப்படுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் மீது பரிவு கொண்ட சிலர், அந்த கருணாளுக்கள் மீது பரிவு கொண்ட சிலர் அவர்களது சுவாதந்திரத்தை பறித்து அவர்களை கஷ்டப்பட விடாமல் தடுக்கிறார்கள். திவ்ய தம்பதிகளுக்கு பாவம் சுவாதந்திரமும் கருணையும் சேர்ந்து விட்டது. யாரும் தட்டி கேட்பார் கிடையாது. என்ன விளைவு, அவஸ்தைப்படுகிறார்கள். சுதந்திரமானவர்களுக்கு இவ்வளவு கருணை இருந்தால் சீச்சி என்று ஆக்கும் அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறதே. அம்மா, கருணை மிகுதியால் தானே நீ அவதாரம் எடுத்தாய், கருணை மிகுதியால் தானே உனக்கு கொடுமை. உன்னுடைய கருணை உனக்கு கொடுமை இழைத்துக் கொண்டே பிறர்க்கு நன்மை பயக்கிறதே என்கிறார். இப்பொழுது ஒரு இலக்கண சந்தேகம். அருள் தரும் என்ற இடத்திலே அருள் தருவாள் என்றல்லவா சொல்ல வேண்டும். திரு என்பது உயர்திணை பெண்பால் அல்லவோ. அருள் அவன் தருவான், அவள் தருவாள், அது தரும் என்றால் சரி. திருமகள் தரும் என்னலாமோ என்று ஆட்சேபிக்க வேண்டாம். தமிழிலே செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினை முற்று என்று ஒன்று இருக்கிறது. அதன்படி அவன் செய்யும், அவள் செய்யும், அது செய்யும் என்ற எல்லாமே இலக்கணப்படி சரியாகும். திருவாய்மொழியிலே கங்குளும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணநீர் கைகளாலிரைக்கும் சங்கு சக்கரங்கள் என்றே கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் என்ற வரிகளை கவனித்து பார்த்தால் துயிலறியாள் என்று ஒருத்தியை கூறி அவள் இறைக்கும் கூப்பும் தளரும் என்று வாக்கியம். இறைக்கும் என்றால் இறைப்பாள், கூப்பும் என்றால் கூப்புகிறாள், தளரும் என்றால் தளர்கிறாள் என்று அர்த்தம் எழுதுகிறார்கள் வியாக்கியானங்களிலே. திருவாய் மொழியிலே இதற்கு முன்னே கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் என்கிற திருவாய் மொழியிலே என்னும் என்னும் என்று பல தடவை வரி முடிகிறது. அங்கெல்லாம் என்னும் என்பதற்கு என்கிறாள் என்றுதான் அர்த்தம். இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் காண்பிக்கலாம். அப்படியானால் திணையை மாற்றி அது வருவான் இது போவாள் என்பதெல்லாம் சரியா என்று கேட்டால் கிடையாது. அவள் தரும் அவன் வரும் என்பவை போன்ற சில மட்டும் சரியாகும். செய்யும் என்பதே உயர் திணைக்கும் அக்கிணைக்கும் பொதுவான வினைமுற்று என்கிறது இலக்கணம். நாளடைவிலே தமிழ் வழக்காற்றிலே இது மறைந்து விட்டதாலே நமக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. இதுவரை அருள் தரும் என்ற விடத்திலே எட்டு அர்த்தங்களை அனுசந்திக்க பிராப்தமாயிற்று. ஒன்று, அருளை ஓடம் போல கப்பல் போல ஆலம்பமாக பற்று கோடாக தருவாள், இதை பிடித்துக் கொண்டு கரையேறுங்கள் என்று உதவுவாள் என்றார். இரண்டாவது, அருளை விழி மூலம் தருவாள். மூன்றாவது, எந்தெந்த செயல்கள் மூலம் அவள் அருள் தருகிறாள் என்றால் இருள் செகுதல், ஆகத்து இலங்கள், வேண்டுரை கேட்டல், மீண்டவை கேட்பித்தல் என்று இந்த பாசுரத்திலே நிறைய சொல்லி நின்னுடன் சேர்ந்து நிற்றல் என்பது வரை விளக்கிய ஒவ்வொரு செயலுமே அவள் நமக்கு அருள் தரும் விதத்தின்பால் படும் என்றது மூன்றாவது கருத்து. நாலாவது, யார் யாருக்கு அருள் தருவாள் என்றால் குற்றவாளிகளுக்கும் அருள் தருவாள், நீச்சர்களுக்கும் அருள் தருவாள். அருள் வெள்ளம் பெருக்கிடும் போது உயரத்தில் ஏறி பாயாமல் பள்ளத்தில் பாய்வது இயற்கைதானே என்று இதை விளக்குகிறது தயா சதகமும் லக்ஷ்மி சஹஸ்திரமும் வெவ்வேறு விதங்களிலே விளக்கம். நேரம் இல்லாதது காரணமாக நாம் இதை இன்று விவரிக்கவில்லை. ஆறாவது, அடைந்தவர்கள் எல்லாருக்கும் அருள் தருவாள், இத்தனை பேருக்குத்தான் அதில் எதுவும் உச்சவரம்பு கிடையாது, இடப்பற்றாக்குறையும் கிடையாது. ஏழாவது, தன் அருளை தருவது கிடைக்கட்டும், தெய்வநாயகனின் அருளையும் அவனுடன் சேர்ந்து நிற்கும் திருவே பெற்றுத் தருவாள். எட்டாவது, தான் வருந்தியாவது பிறருக்கு தன் அருளை தருவாள் என்று எட்டு கருத்துக்களை இங்கே நினைத்து பார்க்க பிராப்தமாயிற்று. திருவே என்ற ஏகாரத்துக்கும் ஐந்து அர்த்தங்களை கேட்டோம், அருள் தரும் என்பதிலும் எட்டு கருத்துக்களை கேட்டோம். அடுத்த வாரம் இந்த அருள் தரும் என்று தொடங்கும் பாசுரத்திலே ஸ்ரீ பிரபத்தி மந்திரம் என்று ஒரு வேத மந்திரம் இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் நுழைக்கப்பட்டிருக்கிற விதத்தை பரிசீலிக்க போகிறோம். வியாக்கியாதாக்கள் காட்டியிருக்கும் வழியிலேயே இதை புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆகையால் அடுத்த வார தலைப்பு இப்பாசுரத்தில் ஸ்ரீ பிரபத்தி மந்திரத்து அர்த்தம் என்பது. அடுத்த வாரத்திலே இந்த பாசுரம் நிறைவுறுகிறது. அதற்கடுத்த வாரம் மும்மணி கோவையின் இரண்டாம் பாசுரத்துக்கு போகப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்